அததான் இங்க சொல்ற இந்த இடத்துல. திஷ்டும் கதாச்சன பதாவனி ஜைவ ஜந்து சக்னோதி சாஸ்வத நிதிம் நிகிதம் குஹாயாம். குஹாயாம்னா இந்த ஹிருதயம் இருட்டான பகுதி, அதுல சாஸ்வதமான நிதியா இருக்கக்கூடிய இந்த புதையலான பெருமாள், அழிவில்லாத பெருமாள், சாஸ்வதமானவன், அவன் எப்போதுமே இருக்கக்கூடிய நிரந்தரமா இருக்கக்கூடியவன் இருக்கு சாஸ்வதம்னு அர்த்தம். அப்படி இவனுக்கு எப்படி எம்பெருமான் அர்ஜுனனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் ஜீவசக்ஷுவை கொடுத்து அவனா சேவிக்க சொன்னானோ, அதை போல இந்த பாதுகா தேவியானவள், இந்த பாதுகையானவள் பெருமாளை பார்க்கறதுக்கு ஒரு உபகரணமாக இருக்கா. அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த பெருமாளை வந்து சாதாரண மனுஷாலாலே சேவிக்க முடியாது அப்படின்னு. அடுத்தது பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லைன்னா பெருமாள் கிட்டமாட்டான்னு சாய்க்கிறேன். இந்த பாதுகையினுடைய திருமையில இந்திரநில கற்கள்லாம் பதிச்சிருக்கு, காந்தி இருக்கு, அது கொஞ்சம் கருப்பா இருக்கு. அதை சேவிக்கும் போது எல்லையில்லாததான அநேகமான குற்றங்கள் பாபங்களை இந்த ஜனங்கள் நம்மள மாதிரி மனுஷா வந்து பண்ணிட்டு அபயம்னு வர, அப்போ நமக்கோசரம் பரிந்துண்டு பெருமாளிடத்திலே புருஷகார பூதையாக இந்த பிராட்டிமார்கள்லாம் இருந்து, இது நம்ம குழந்தை சுவாமி, ஏதோ தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்கோ அப்படின்ட்டு அனுகிரகம் பண்றதுக்கு மகாலட்சுமி, பூதேவி, நீலாதேவி ஆண்டாள் இவாளெல்லாம் நமக்கோசரம் பரிந்து பெருமாளிடத்தை சிபாரிசு பண்ணி பேசுறா. பிரத்யேபிரங்க நிருபதேஹே மணிபாதிஹே துவாம் கிருஷ்ணாந்தரங்கருஜிபிஹரிணீதரத்னைஹி விஸ்வாபராத சகனாய பதம் ததீயம் விஸ்வம்பராம் பகவதீம் சமயே பஜந்தீம் அப்படின்னு சாய்க்கிறது. அத்தீர் மாதத்தில் ஒரு பாசுரம், திருமகள் மண்மகள் நீளை முதலாய் எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க தருமம் இருமூன்றும் முதலனைத்தும் தோன்ற தன்னணைய சூரியர தன் அடிக்கீழ்வாழ அருவரசேர் அளவில்லா அவனியன் கண் அரவணமேல் வீற்றிருப்பான் அனைத்தும் காக்கும் கருமணியை கருகிரி மேல் கண்டுகொண்டேன் என் கடிவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனேன்னு சாய்ச்சேர் சுவாமி தேசிகன். இப்போ எல்லா தேவரும் வீட்டிற்கு எதுக்குன்னா நம்மளமான ஜீவாத்மா அநேக பாபங்களை பண்றோம், அபயம்னு வரும்போது பெருமாள் தண்டதரனாயிருக்கான், பாபம் பண்ணிந்தா சிக்ஷை கொடுக்க போறான், அந்த சிக்ஷையிலேருந்து நம்ம ரட்சித்து நம்ம குழந்தை ரொம்ப தண்டிச்சிடாதீங்கன்னு ஒரு சிபாரிசு கடிதத்தை கொடுக்கிறாளே, இந்த புருஷகார போது ஸ்ரீ சப்தத்துக்கு ஆறு விதமான அர்த்தங்கள் இருக்கு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க அகசத்திரை சாரத்தில், அவ்வளோ டீப்பா போக வேண்டாம். இப்படி விஸ்வம்பராம் பகவதீம்னு போட்டார், ஒரு குற்றமும் இல்லாதவளான நற்குணங்கள் நிறைந்தவளான விஸ்வம்பராம் பூதேவியாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சாய்க்கிறேன். பூதேவி மட்டும் நமக்கு அனுகிரகம் பண்ணல, எல்லா பிராட்டியும் நமக்கு அனுகிரகம் பண்றா. இதுல சொன்னது மகாலட்சுமி ஒரு சிகப்பா இருக்குன்னு ஒரு அர்த்தம் வருது. பூதேவி நீலாதேவி ஆண்டாள் எல்லாம் மூன்று பேர் இந்திரிய கற்கள் போலே கருப்பென்றும் சொல்லி இருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் சாய்ச்சிருக்க. அவளை போலே நம் ஆச்சாரியாளும் நமக்கோசம் பரிந்து பெருமாளிடத்திலே ஒரு சிபாரிசு கடிதம் கொடுக்கிறா. அந்த கடிதத்தின் வாயிலாகவே நமக்கு சாஸ்வதமான பதமான ஸ்ரீவைகுண்ட லோகம் பிராப்தமாறுது. இது சத்சம்பிரதாய கருத்து இல்லையா? சரணாகதி பக்தி, சரணாகதி இது ரெண்டுக்குமே நல்ல ஆச்சாரியருடைய பரிபூர்ணமான கடாட்சம் வேண்டும் இல்லையா? நாதமனுடைய சிஷ்யரான குருகை காவலப்பன் பக்தியோகத்தை நோக்கி போனார், உய்யக்கொண்டா சரணாகதி மார்க்கத்தை தரிசிச்சார். அதனாலே ரெண்டு யோகத்துக்குமே ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் பரிபூர்ணமா தேவைப்படுறது. அது எப்படி கிடைக்குன்னா நல்ல ஆச்சாரியட்ட நல்ல உபதேசத்தாலே நமக்கு கிடைக்கும். மோட்சத்திற்கான சரணாகதியை தானும் அனுஷ்டிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. நம்மளே பண்ணலாம், அது ஸ்வனிஷ்டைன்னு சொல்றா. அது இப்போ வந்து இந்த கலியில வந்து கஷ்டம், அது அதுக்கு உண்டான யோகிதாம்சம் தேவை. அசக்தாளா இருக்கக்கூடியவா என்ன பண்றான்னா பெருமாளை சரணாகதி அடைகிறா, இல்ல ஒரு ஆச்சாரியால் மூலமா அந்த சரணாகதியை நாம் அனுஷ்டிக்கிறோம் இல்லையா? அப்படி எது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆச்சாரியால் நமக்கு தேவை என்பதை காட்டுவதற்கு இந்த பிராட்டி எடுத்திருக்கிற தேசிகன் பிராட்டின் நமக்கு ஆச்சார கோட்டு இன்னமத திருமகள் என் இவர முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேன் என்பதானது நம்முடைய தூப்புல் குளமணியோட வாக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. அப்படி இந்த பிராட்டி விஷயத்தை இந்த பாதுகை தேவி போல அவளும் இருக்கா என்று சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தில் வந்து அற்புதமா காட்டுற. இன்னும் சில இடங்கள்ல வந்து இந்த காந்தியானது எல்லா திக்கிலையும் பரவி இருக்கு, இதை பார்த்தா இந்த லோகத்துல மசி போதாது என்று நினைத்து உயர்ந்த மசி, அதாவது என்ன சொல்றது அந்த மையின்னு சொல்றா, அதுவா மசின்னு சொல்றா. எம்பெருமானுடைய சரித்திரத்தை லோகத்தில் இருக்கிற மையால இட்டு மாலாது இந்த மை தீந்து போயிடும். அதனாலே பாதுகாலை உன் திருமேனி இருக்கக்கூடியதா இந்திரியன கற்கள் வீசக்கூடியதான கருப்பு மைய எடுத்து எம்பெருமான் சரித்திரத்தையும் உன் சரித்திரத்தையும் எல்லா திக்கிலையும் எட்டுத்துக்கும் எழுத வேண்டும் என்று அதுக்கு நீ உபகாரம் பண்ணுவது போலே இருக்காய் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். அடுத்தது பார்த்தேன்னா இங்கதான் பலமதனம் அணியினாம் தாமபிஸ்தாவகானாம் மதுரிபு பதரக்ஷே வாசரை அபியபேதா அபிசரண பராணாம் வல்லவீனாம் ததாசீத் சமிதகுரு பயார்த்திகி சார்வரி காசித் அன்யா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மது என்ற அசுரனை எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணர், அப்படிப்பட்ட பெருமாளுடைய திருவடியை காக்கின்ற ஏ பாதுகாதேவியே, உன் திருமேனி இருக்கக்கூடியதான இந்திர நீல கற்கள் அற்புதமா இருக்கு. இந்த காந்தியை பார்த்தா பகலிலே கூட ராத்திரி போல இருக்கு. எப்படி பகல்ல ராத்திரி எப்படி பெருமாள் பண்ணர், நம்ம ஸ்லோகத்து முன்னே திருச்சின்னமலை பாசுரத்தை சொன்ன மாதிரி பகலே ஆழியால் அன்றங்கு ஆழியை மறைத்தான்னு சொன்னார் கலியன் பாசுரத்துல. தேசிகன் இங்கே பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் பகலொன்றா இரவழித்தார் வந்தார் தாமே, எதையும் மாத்துவான், சந்திரனை சூரியனாக்குவான் சூரியனை சந்திரனாக்குவான் இந்த கிருஷ்ணன். அப்படி பகல்ல கூட ராத்திரி போல இருக்கு அப்படின்னு சொன்னார். இது எதுபடி இருக்குன்னா எம்பெருமான் கிருஷ்ணாவத காலத்துல அவதார காலத்திலே எத்தனையோ பேர் பெருமாள் ஆசைப்பட்டா, பஞ்சலட்சம் கோபஸ்திரீகள்னு சொல்றா திருவாய்ப்பாடியிலே, அத்தனை பேரும் சிறு குழந்தைகள்லேருந்து மத்தியஸ்த வயசு வரைக்கும் யவ்வன பருவமான அந்த ஸ்திரீகளும் விவாகமான ஸ்திரீகளும் தொண்டு கழிவுகளும் கூட எம்பெருமானுடைய திருமேனிலே ஆசைப்பட்டு அவன் அழகிலே மயங்கினவா இல்லாதவா கிடையாது கிருஷ்ணாவதாரத்திலே. அப்படி சொல்ற இந்த கிருஷ்ணாவதார காலத்திலே தங்களுடைய மாமனாருக்கு ஆத்து மனுஷாளுக்கு பயந்துண்டு ராத்திரியிலே வந்து கிருஷ்ணனோட நம்ம வந்து சந்தோஷமா இருக்க அவனோட நேரம் செலவு பண்ணணும் அப்படின்றவாளுக்கு கூட இந்த பாதுகாதேவி வந்து அவருடைய கருப்பானது பகலை கூட இரவாக்கி அவளுக்கு பிரயாசம் இல்லாமல் அந்த பகல்ல கூட எம்பெருமானிட்ட வந்து நம்ம அடைக்கலமாக வேண்டும் என்று நினைக்கும்படியாக ஆக்கிறதுன்னு சாய்க்கிற. என்ன யோஜனை பாருங்க சுவாமி தேசிகனுக்கு இல்லையா, ஆத்துலதான் கிருஷ்ணனை தேடி போக முடியும், பகல்ல ஆத்து மனுஷா இருப்பா, கிருஷ்ணனை போய் ஏ கிருஷ்ணா என்னோட விளையாடக்கூடாதான்னு கூப்பிடணும் அவனை அப்படின்னு போடும்போது இவருடைய திருவடியினுடைய அந்த பாதையினுடைய இந்திரனுடைய கற்களுடைய காந்தியானது பகலையும் மறைச்சு இரவாக்கிடுத்தே, எப்படி கிருஷ்ணாவதாரத்தை எம்பெருமான் பண்ண மாதிரி பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் பகலொன்றா இரவழித்தான்னு சொன்னாரு சுவாமி தேசிகன். அதே விஷயத்தை இந்த விஷயத்தை ஆச்சாரியர் எடுத்து காட்டான் நமக்கெல்லாம். இப்படியான விஷயம் தேசிய உண்டிதான் சொல்ல முடியும், அவ்வளவு விலட்சணமா இருக்கு. பகலும் இரவுமான போலே ஆயிடுத்து இந்த இடத்துல. லோகத்துல பெருமாள் முதலான நல்ல சங்கதிகள் நல்ல விஷயங்கள் அதை நினைக்கிறதே வந்து ரொம்ப துர்லபம். சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் இருக்கு, சில பேர் கர்வத்தாலே விட்டுட்டு போயிடுறான் பெருமாளை. அப்படி நம்மள போல இருக்குவா பெருமாள் அபயம் என்று கைகோப்பி நினைச்சான்னாக்கா, வீட்டில் இருப்பவர் ஊரில் இருப்போல் இப்போது முதற்கொண்டு இன்னைக்கு இது என்னன்னா அது பெருசா சரணாகதி, இது கோயிலுக்கு நின்று குளத்துக்கு நின்றுப்போ அப்படின்னு வெயிறுவாளும் இருக்கா. அவளுக்கு பயந்துண்டு ரகசியமா பெருமாளை மனசு தியானம் பண்ணி ரகசியமா பெருமாள் சொல்லி வருவா. ஆனா ஆழ்வாராதிகள் திருவாய்மொழி அவதாரமான பிறகு அந்த கருத்து வந்து ரொம்ப சுலபமா போச்சு. ஒருவருக்கொருவர் இன்னொருத்தருக்கு பயப்படாம நம்ம என்ன பண்றோம்னா, எப்பொழுதும் பெருமாளை மனசுலேயே தியானிக்கலாம். ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகளை வச்சுண்டு பெருமாளை நினைக்கணும்னா, இப்படி பெருமாள் இருக்கான், பச்சமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று அந்த திருவரங்களை நம்ம வந்து மனசால தியானிக்கிறதுக்கு திருமாலை பாத்திரம் உபயோகப்படுறது. அப்போ இந்த ஆழ்வாராதிகள் அனுகிரகத்தாலே சர்வதா நம்ம நாள்தோறும் ஏகசிந்தேனா என்று சொன்ன மாதிரி, எப்பொழுதும் இந்த பெருமாளை இதராள்டேந்து பயமின்றி நாம் மனசிலேயே தியானம் பண்ணி பெருமாளை மனசிலேயே ஆத்ம தரிசனம் பண்ண முடியும். அவனுடைய குணாதிசயங்களை நாம் மனதிலும் எழிவரும் இயல்வினன் நிலவலம்பிர பலவிரப்பாய் ஒழுவரும் உடனலம் முதலில கேடில வீடாம் என்று அவனுடைய சௌலபியத்தையும் அவனுடைய விசேஷ அவதார விசேஷத்தையும் நாம் கண்டு அனுபவிக்கிறதுக்கு ஆழ்வாருடைய பாசுரங்கள் இருக்கு. அதை போலே பகலிலே கூடம் இரவாக்கியது இந்த பாதுகையின் மேல் இருக்கக்கூடியதான் இந்திரியில கற்களுடைய காந்தியானது அப்படின்னு காட்டி கிருஷ்ணாவதார மகிமையும் சுவாமி தேசிகன் இந்த இடச்சுகள் விஷயத்தையும் நமக்கு காட்டி அற்புதமா விஷயம் சாய்க்கிறார். அடுத்தது பார்த்தாக்க, யவனொருவன் ஒரு விஷயத்தை மனசன் நினைக்கிறானோ அந்த விஷயம் போலே தன்னை ஆக்கிடுறான். அது தற்கிருத நியாயம்னு ஒரு நியாயம் இருக்கு, அது விஷயம் சொல்றோம். இப்போ என்னன்னா, இந்த உபனிஷத்துன்னு ஒரு விஷயம் இருக்கு வேதத்துல, அது ஒரு சங்கதி என்னன்னு கேட்டா, ஒருவன் தனக்கு ஒரு சங்கதி ஒரு விஷயம் வர வேண்டும் என்று எப்போது நினைத்தால் அது அவனுக்கு வந்துடும். அந்த பிரயாசம், அந்த விஷயத்தின் மேல அவனுக்கு உண்டான ஒரு ஆசை, அந்த ராகம், அந்த விஷயத்தின் மேல ஒரு காதல் அவனுக்கு இருக்கு, அந்த விஷயத்தை நோக்கி அவன் பிரவேசம் பண்றான். அப்படி போகும்போது அந்த விஷயமே அவனை நோக்கி வந்துடும், தற்கிருத நியாயம் அப்படின்னு அந்த நியாய பிரகாரம் கிடைக்கிறதுன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசியன். இங்க இந்த இந்திரனுடைய கற்கள்ல வந்து அந்த பிரகாசம் இருக்கு. இந்த வர்ணம் பெருமாளுடைய திருமேனியிலே காந்தி போல பிரதிபலிக்கிறது. அதனாலே இந்த பாதுகிடத்தை வருபவள் அவளுக்கும் இந்த காந்தி பட்டு அவளும் பெருமாளை போல கருப்பர்களாக கருப்பண்ண சாமிகளாக இருக்காள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை காட்டுறார். சதமக மணிபங்கை உண்மையூ கயிறு திசந்தி சரணமுபகதானாம் ரங்கநாதே நசாமியம் பிரதயசிதகதித்வம் பாதிகேகைது காணாம் உபனிஷத்து பகீதாம் தக்கிருது நியாய வார்த்ததாம் பார்த்தாம். அந்த நியாயத்தின் பிரகாரம் இந்த சங்கதி கிடைக்கிறதுன்னு சொல்றார் இந்த இடத்துல. அதாவது நம்ம நல்ல வாழ சேர்ந்தா நல்ல விஷயம் மனசுக்கு வந்து நிற்கும், கெட்டதை நோக்கி போனா கெட்டதுதான் கிடைக்கும். அதனாலே எம்பெருமான் உள்ள இடம் நோக்கி நாம் செல்ல வேண்டும். நல்ல ஆச்சார இடத்திலே நாம் பக்தி செலுத்தினா நமக்கு கட்டாயம் மோட்சம் உண்டு. அந்த பெருமாள் என்ற அரிய பொக்கிஷம் நிதியை நாம் அனுபவிக்க முடியும், அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். அதுக்கு ஆச்சாரியால் சொன்னா பெருமாள் கேட்பார். ஏன்னா பெருமாள் சொன்ன அந்த சாஸ்திரங்களை ஆச்சாரியால் வழுவாம கடைபிடிக்கிறார். நல்ல ஆச்சாரியர்கள் எப்போதும் கிடைக்கிறது கஷ்டம், இருக்கிறவா எல்லாமே நல்லவாதான். இப்போ அது அதுக்கு அவ கிட்ட போறதுக்கு நமக்கு தகுதி இல்லாம இருக்கு. அதனால அவ தொழில் ஆசிரியத்து நல்ல கதியை நாம் அடைய வேண்டும். ஸ்ரீமதி இஞ்சுமேட் ஐஷங்கர் இடத்துல ஒரு சுவாமி கேட்டார், ஏன் சுவாமி சரணாகதி இல்லாம பண்ணி வைக்கிறீங்கோ, நீங்க சொன்னா பெருமாள் எங்களுக்கு வந்து மோட்சம் கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட ஒரு வக்தி சரணாகதி பண்ணிட்டு. நிச்சயம் கொடுப்பானப்பான்னு ஐஷங்கர் சாதிச்சாரா. எப்படின்னு கேட்கும்போது இல்ல, பெருமாள் வந்து வேதம் அபௌருஷேயமானது, சாஸ்திரத்தை பெருமாள் கொடுத்தான், வேதம் சொன்னபடியும் சாஸ்திரம் சொன்னபடியும் ஆழ்வாரதிகள் திருவுள்ளப்படியும் ஒரு ஆச்சாரல் திருவுள்ளப்படியும் ஒரு ஜீவாத்மா இங்கே வாழ்ந்து வரணும், சாஸ்திரபகாரம் வைதிகமா இரு, சிக்க வச்சுக்கோ, ஆச்சாரல்ட பணிவா இரு, பகவத் ஆராதனம் பண்ணு, சாஸ்திரத்தை பரிசீலனம் பண்ணு, பாஷ்யாதிகளை சே விஷயந்த கத்துக்கோ, தாசிய பாவத்தோட இருன்ட்டு பெருமாள் சொல்றார். என்ன அது கடைபிடிச்சுட்டு இருக்கம்பா, அதனால பெருமாள் சொன்னதை நான் கேட்டேன், அதனால நான் சொல்றதை பெருமாள் கேப்பர், உனக்கு மோட்சம் உண்டு சாதிச்சாரம். அப்போ இவன் மோட்சத்தை போன நினைச்சா ஆச்சாரிட்ட போன நிச்சயம் மோட்சத்தை போயிடுவான், அதுதான் இந்த சொல்ல வர உபனிஷத்து வகையினாம் கீதா உபனிஷத்தாக கீதத்தை தற்குத நியாய வார்த்தையாலே சாதிப்பது, அதை போல இவன் ஆகிறான் அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல. அப்புறம் சில ஸ்லோகங்கள்ல என்ன பண்றாருன்னா, இந்த நீல நிறமானது இந்த பெருமாளாகிய சமுத்திரத்து இருக்கும் கரைக்கு ஒரு காடு போல இருக்கு. முதல்ல வேலம் பாசின்னு ஒரு இடத்துல எடுத்தார், இப்ப காடு போல இருக்கு அப்படின்றார். இந்த பாதிகையின் திருமேல உள்ள இருக்கதா நீலக்கற்கள் பச்சிலை மரங்கள் போலவும் இருக்கு. காடுனா மரங்கள் இருந்தாதான் காடுன்னு பேர் இருக்கு இல்லையா. இந்த உன் பேர்ல இருக்கும் பெருமாள் திருவடியில நகங்கள் இருக்கே, அது எல்லாம் புஷ்பங்கள் போல, புஷ்பிச்சது போல இருக்கு, திருவடி துளிர் போல இருக்குன்னு சொல்லி காட்டுறார். இது எல்லாம் என்ன சொல்றான், பாதியுடைய அழக பேசுறது. அப்ப ஆழ்வாருடைய அழக பத்தி பேசுறதான பாசுரம் இது. சதமக மணியிலா சௌரி லாவண்ய சிந்தோகோ நிபிடதம தமாலா காபி வேலாவணி துவம்னு ஸ்லோகம் அது. அடுத்தது ஒரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார், இந்த இந்திரன கற்கள் அதுலேருந்து கருப்பான ஒளி வருது, அந்த இந்திரன கற்கள் என்று சில பேர் உன் கல்ல சொல்றா, அவெல்லாம் நன்னா கவனிச்சு பார்க்கலன்னு எனக்கு தோன்றது. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, உன்னை தியானிக்கிறவா, அதாவது இந்த பாதுகைய தியானிக்கிறவா, அவ மனசுலேருந்து என்னன்னா உன்னுடைய அனுகிரகத்தாலே அந்த காந்தியினாலே உன்னால் சாப்பிடப்பட்ட அஞ்ஞானமாக இருட்டு. அப்பனா என்ன அர்த்தம்னா, ஞானம் கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஏன் இருக்குன்னா, நம்மள பால மனசு அசுத்தமான மனசு உள்ளவ மனசுலேருந்து அவ எடுத்துட்டானா அந்த இருட்ட, பாதுகாத்தை எடுத்துட்டானான். அப்ப இருட்டு போச்சுன்னா ஒடி வருதோனோ இல்லையா. வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக ஒரு ஆழ்வார் சொன்னார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு தெரியான்னு பூதத்தாழ்வார் சொன்னார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமரக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளறும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன்பால் என்று சொன்னார். அப்போ திருக்கண்டேன்னா பிராட்டிய பார்த்தேன், அதுக்கப்புறம் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு சொன்னார். திகழ்வருக்கன் அன் நிறமும் கண்டேன், நிறத்தை பார்த்தேன், செருக்கிளறும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன்னா இந்த பிராட்டி அனுகிரகத்தாலே பெருமாள் சேவை சாதிச்சேன்னு ஆள் பாட்டுக்குறைய பழையவருடன் வாக்கு. பொய்யமணி பூதத்தார் பேயாழ்வார் பாட்டுக்குறைய பழையவர்கள். இப்போ இங்க பாருங்கோ, இந்த பிராட்டியினுடைய அந்த நிறமானது நம் மனசுலேருந்து இருக்கக்கூடியதான அந்த இவாள பிராட்டி தியானிக்க நம்மள மாதிரி சாமான்யமா இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுடைய மனசுக்கள்ல இருக்கக்கூடிய அஞ்ஞானமாகிய இருட்டு அந்த அழுக்க அப்படியே எடுத்துட்டு வெள்ளி எடுத்துட்டாக்க நமக்கு செருக்கிளறம் பொண்ணு ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் ஆகிய பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறார். இதுதான் இந்த பாசுரத்துல வந்து அந்த பாதுகா தேவி விஷயம் சொல்ற அந்த இடத்துல. ஹிருதய கிரக குஹாபியா பீத மந்தம் தமிஸ்ரம்னு போட்டே சுவாமி தேசி 701 ஸ்லோகத்துல. ஆழ்வாருடைய பாசுரங்களிலே அற்புதமான ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு, தெளிந்த நீரோடை போலே இருக்கு. நமக்கு தான் அஜானம் ஜாஸ்தி, ஞானம் கொஞ்சம் கூட, அஜானம் ஞானமே இல்லை சுத்தமா. அப்ப நாம் அறியப்பட இந்த விஷயம் 5 விஷயமா இருக்கு. பெருமாள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம், நம்மளாக ஜீவாத்மா வேறேன்னு தெரிஞ்சுக்கிறோம், நாம என்ன பாபம் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிறோம், பெருமாளை வந்து சரணாகதி பண்ணி கெஞ்சி கேட்கணும் நம்ம, பெருமாளுக்கு இஷ்டமான வேலையை நாம் செய்ய வேண்டும். நான் பெருமாளுடைய திருவடியை சரணடைந்து தவறு செய்யாமல் அவனுடைய திருவடிக்கே கைங்கரியம் பண்ணுவேன். இதுதான் தேரந்துரானுடைய வாக்கு. இதுதான் புருஷார்த்தம் காட்டை. இதுலதான் நமக்கு ஊத்தம் இருக்கணும். இப்படியாக ஐந்து சங்கதிகளை நாம் நன்றா பண்ணிட்டா பெருமாள் நமக்கு சுவாதீனம் ஆயிடுவார் அப்படின்னா ஆச்சாரியால நமக்கு இங்க சாதிச்சு காட்டின்னு வர. அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்துல என்னன்னா, இந்த நீல கற்களுடைய காந்தி எப்படி இருக்குன்னா, கிளிப்த சியாமா மணிபிரசதைஹி கிருஷ்ணபக்ஷே நஜுஷ்டா சேயப்பும் சாம் ஜனயதி கதிம் தட்சிணாம் உத்வகந்தி தேனோஸ்மாகம் பதயசி பரம் பாதுகே தத்வவித்பிஹி மௌளோதிஷ்டாம் நிகம வஜசாம் முக்தி காலவியவஸ்தாம் காலாவியவஸ்தாம் அப்படின்னர். இந்த பாதுகையின் பேரை இந்திரள கற்கள் இழைச்சிருக்கு, அது கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வரும். எப்பொழுதுமே எம்பெருமானுடைய பக்தர்கள் எல்லாம் இந்த பாதுகைய ஆராதிக்கிறார். ஏன்னா அவன் நிறைய அனுகிரகம் பண்றான் இல்லையா. இப்படிப்பட்ட பாதுகை எம்பெருமான் சாத்தின்னு திருவீதி உலாவர உன்னை அடைந்தால் மோட்சம் கிடைக்கும்ட்டு ஆச்சாரியெல்லாம் சொல்றா. இது வந்து இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். விசேஷ அர்த்தம் சில சாய்கிறார் என்னன்னா, இந்த கருப்பா இருக்கிறதாலே ராத்திரி போல இருக்கா, கிருஷ்ணபக்ஷமாயும் தட்சிணாயினமாயும் இருக்கா இவளே, அப்படி இருந்தாலும் மோட்சம் கொடுக்கிறாய் அப்படின்னு. வியாசர் போன்ற ரிஷிகள், வியாசாதிகள், அப்படிப்பட்ட பிருகத்தான ரிஷிகள், ஞானத்திலே பெரியவா, தபஸ்லே பெரியவா, வீரத்திலே பெரியவா, அதாவது நினைச்சா பாரதம் கொடுப்பா, அப்படிப்பட்டவா, எண்ணற்ற சிஷ்யால உடையவா, அவள்லாம் உபனிஷத்துக்களை கடைஞ்செடுத்து அதில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சங்கதிய நமக்கு தெரியப்படுத்துறா. மோட்சத்துக்கு என்ன வேணும்னா பக்தியோ பிரபத்தியோ வேணும். அந்த வேலை ஒரு பிரபத்தி பிரயோகமோ இல்ல அந்த பக்தி பிரயோகமோ செய்யறவா, பகல்ல போனாதான் மோட்சம்னு கிடையாது, இரவிலே மறித்து போனாலும் மோட்சம் உண்டவாளுக்கு. இந்த சரணாகதியான ஒரு யாகம்னு சொல்றார், புண்ணிய காரியம்னு சொல்ற சுவாமி தேசிகன் எடுத்தார். நடைபெற வங்கு பகழினால் உத்தராஜனமாண்டு இடவரு காத்திரவை இரமின் பதிவின் வருணன் குடையுடை வானவர் கோமான் பிரசாபதி என்றிவரால் இடையிடை போகங்களேதி எழிற்பதம் ஏறுவமேனு சாய்ச்சியர் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசத்திரிய சாரத்துல. இப்படி ராத்திரிலே பரமபதித்தாலும் பகல்லே பரமபதித்தாலும் மோட்சம் நிச்சயம் சரணாகதி பண்ணிருந்தாக்க. ஏன்னா இவள் கருப்பா இருக்கிறது, இந்த பகலானதையும் இவளுடைய நிறமானது கருப்பா பண்றது கிருஷ்ணனை தேடி பகலிலேயும் கோபஸ்திரீகள் வந்தார்கள்னு புன் ஸ்லோகத்தை சொன்னார் இல்லையா. அந்த பகலையும் ராத்திரியாக்கி கிருஷ்ணபக்ஷமாயும் தட்சிணமாயும் அந்த சமயத்திலே மறிக்கக்கூடியதா நம்மள் போல அந்த சரணாகதி இந்த விஷயத்தை அனுஷ்டிச்சவா பிரபன்னால் இருக்காளே அவளுக்கு அப்பையும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாய்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா மோட்சம் நான் நம்ம சொந்த வீட்டுக்கு போற மாதிரி இல்லையா. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்குறோம், அந்த ஊர் பக்கத்துல நம்ம சொந்த வீட்டுக்குன்னு நேரம் ஆத்துக்கு போயிடலாம். சொந்த வீடு இல்லாதும் ரயிலேருந்து இறங்கினா விடிய வரைக்கும் உக்காண்டு அப்புறம் யாரோ தாத்தா தேடின்னு போய் சுவாமி தங்கிக்கிட்டமான்னு கேட்கணும். அப்ப பனுஷம் கொடுப்பா கொடுக்க மாட்டா, அது வேற சமாச்சாரம். அப்போ சொந்த வீடாகிய மோட்ச அந்த மோட்ச சாம்ராஜ்யமா வைகுண்டத்துக்கு போனோம்னா மோட்சம் என்ற உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டா எப்ப வேணா போலாம், பகலும் சரி ராத்திரும் சரி சாயமும் சரி நம்ம போய் சேரலாம். அதுதான் இந்த ஸ்லோகம் காட்டுறது. இப்படி வழியா நிறைய ஸ்லோகங்கள்ல சுவாமி தேசியன் காட்டுறார். இன்னொரு இடத்துல நித்யம் லக்ஷ்மி நயன ருச்சிரைகே சோபிதா சக்ர நீலைகி சால கிராம கஷிதிரிவசபசுபைகி சாங்கினோ ரூபபேதைகி சாகேதாதே சமதிக குணாம் சம்பதம் தரிசயந்தி முத்தி க்ஷேத்ரம் முனிபிரகிலகி கீயசே பாதுகேத்வம் முக்தி க்ஷேத்ரம் அப்படின்னு சொன்ன முக்தி க்ஷேத்ரம் சப்தவிதமான க்ஷேத்திரம்னு சொல்றா. இந்த அயோத்தியா, மதுரா, காசி, காஞ்சி, துவாரகா, மாயா, அவந்திகான்னு 7 முக்தி பட்டணங்கள் இருக்கு. பாலபாடம் வந்தபோது சமஸ்கிருதம் வாசிக்கும் போது இதெல்லாம் சொல்லித்தருவா. அதை காட்டிலும் ரொம்ப அற்புதமானது இந்த பாதுகைன்னு சொல்றார். ஏன்னா இந்த இந்திரன கற்கள்லாம் கருப்பு நிறத்தில் இருக்கு. அதை பார்த்தா சாலக்கிராம மூர்த்தி மாதிரியே இருக்கான். சாலக்கிராமம் மாதிரி இருக்கு. சாலக்கிராமத்தில் பிராட்டி பெருமாள் தான் இருப்பா. எல்லா ரிஷிகளும் இந்த பாதுகை, எல்லா ரிஷிகளும் மோட்சம் கொடுக்கப்பட்டதான் சொல்லப்பட்டதான் அயோத்தி முதலான இடங்களை காட்டிலும் நீ உயர்ந்தவள் அப்படின்னு நித்தியம் லக்ஷ்மி நயன ருச்சிரைகி சோபிதா சக்கரநீலைகி சாலக்கிராம கிதிரிவ சுபைகி சாங்கினோ ரூபபேதைகி அப்படின்னு ஸ்லோகம் சுவாமி தேசிகன்து. இப்படியா ரூபத்தை தரித்திருக்கமா, சாலக்கிராமம் போலே, அது விளைகின்ற பூமி போலே அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல. இங்க சாலக்கிராமம்னா மகாலட்சுமியும் சேர்ந்தவள் தான் அர்த்தம். ரெண்டு பேரும் ஏக தத்துவம் இல்லையா? ஒரு மிதனமே உத்தேசியம் என்பதானது சாஸ்திரம். வஸ்து ரெண்டா இருந்தாலும் ரெண்டு தான், வெட்ட வாழப்பனான ஒரு தோல் இருக்கு, அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். அப்படி சாலக்கிராமம் போல நீ இருக்கை அப்படின்ட்டு முத்திதரம் நகரடில் முக்கியமான கட்சியை விடவும் இந்த திருவரங்க பாதுகை அந்த விஷயமானது சாலக்கிராம மூர்த்தி இருக்குன்னு சாய்கிறீங்க. அடுத்தது நம்ம எல்லாம் ஒரு ஸ்கூல்ல டீச்சர் வந்துட்டாக்கா கிளாஸ்ல பசங்கள்லாம் பேசிக்கிட்டே இருப்பா. திடீர்னு பிரின்சிபலோ அந்த கிளாஸ் டீச்சரோ வந்துட்டா அந்த கிளாஸ் லீடர் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, பசங்க பெசாமருக்கு பெசாமரு வாத்தியார் வரேன்னு சொல்லுவான். அவனுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கணுமே. எதனால சொன்னான்னா, வாத்தியார் வரும்போது தன் புருவத்தாலே அப்படி அந்த லீடரை வந்து அப்படி ஒரு பாடுற பார்த்தாருன்னா சரி பசங்க கீப் குவைட்னு தெரிஞ்சுருவான். அதை போல இந்த பாதுகாத்த என்ன சொல்ற அப்படின்னாக்கா, பூவிக்ஷேப தபதிஷதாம் நூனம் ஆஹ்வான ஹேதுன்னு ஸ்லோகம், 706 ஸ்லோகம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. தன்னுடைய பூர்வத்தின் அசைவாலே விஸ்வக்ஷணரை கூட அந்த உத்தரவை பணிய வைக்கிறாளாம். திருவானை நின் திருவானை கண்டார்னு சாய்ச்சார் சுவாமி தேசியன். பிராட்டினுடைய கண் அசைவிலே அவருடைய ஆர்டர் பேர்ல தான் பெருமாள் லோகத்தை சிக்ஷிக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்படி இந்த இந்திரன கற்கள் என்ன பண்றதா, உன்னை சாத்தின்னு பெருமாள் திருவிதியில் எழுந்திரளும் போது உன்னுடைய இந்திரன காந்தியானது பரவறது. கையிலே ஒரு பிரம்பு வச்சுண்டு பெருமாளுடைய அந்த அந்தரங்க விஷயத்தை கவனிக்கக்கூடியவரான விஸ்வக்ஷேணர் முதலானவர்களையும் பார்த்து அவளை அழைக்கிறதுக்கு உன் புருவ ஜாடை, புருவத்தாலே ஜாடை காட்டுற மாதிரி தெரியுது இந்திரக்களுடைய அந்த ஆக்கிருதி அப்படின்னு சாய்க்கிறார். உடனே அந்த புருவ ஜாடை ஆன உடனே உற்சவத்துக்கு எல்லாரும் எல்லா தேவதையும் வந்துருவா பெருமாளை சேவிக்கிறது. அவளை ஜாடையாலே உன் புருவ அசைவாலே அவர்களை அழைப்பது போல இருக்கு அப்படின்னு காட்டுறார் சுவாமி தேசி. யாத்தே வாக்கியாங்கனம் அபியதா பதுகே ரங்கபத்து சஞ்சாரேஷு ஸ்புரதி விததிகி சக்கரநீல பிரபாயாஹ விஸ்வசேன பிரபுதி பிரசௌ கிருஹ்யதே வேத வேத்ரஹஸ்தைஹி பூவிஷ்டேவ ஸ்தவ திவிஷிததாம் நூனம் ஆஹ்வான ஹேதுஹு அப்படின்னு போட்டு ஐப்ரோஸ் அப்படின்றாரு. அந்த சம்ஸ்கிருதம் ப்ரூவியிலேருந்து அது வந்தது இந்த இடத்துல இல்லையா. அப்படி தன் கண் அசைவிலே பூர்விக்ஷேபா புருவத்துடைய அசைவிலே பெருமாள் உற்சவத்தை நடத்திடுவாளாம் இந்த பாதிகாதேவி அப்படின்னு இந்த பாதிகனுடைய பிரபாவங்களை சுவாமி தேசிகன் இந்த இந்திரன பத்தத்தில் சாய்ச்சிட்டே போறார். அடுத்த ஒரு ஸ்லோகம் ஒரே விஷயத்துல 6 விஷயமா சாய்க்கிற ஒரே ஸ்லோகத்தில் என்னன்னா, இந்த கருப்பு நிறத்தை பார்த்தாக்கா கண்களுக்கு மையாகவும் பெருமாளுக்கு எழுந்திடும் போது திரையாகவும் அருவி என்கிற அந்த கங்கைக்கு யமுனையாகவும் கருப்பாகவும் பெருமாளாகிற சமுத்திரத்திற்கு ஒரு காடாகவும், அதாவது காடுனான திருவடைய சுத்தி இந்த சமுதிர சுத்தி காடுன்னு பார்த்தோம், மரங்கள் இருக்குன்னு பார்த்தோம், வேளம் பாசி இருக்குன்னு பார்த்தோம். மகாலட்சுமி முதலானவருக்கு அந்த அந்த வேதத்துக்கு அவ சிரசுக்கு மையிட்டுவது போலவும் பெண்கள் இட்டுக்கொள்வது கஸ்தூரியாகவும் இந்த இந்திரநில அந்த காந்தியானது இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் சாய்கிறதுல. இப்படி இந்த இந்திரன பத்ததியிலே வழியேற விஷயங்களை சாதிச்சு நமக்கு கடைசியிலே அஞ்சானமாக இருட்டை இவள் போக்கடிக்கிறாள். இருட்டினா இருட்ட போக்குறதுக்கு முடியுமோன்னா புரியும், இருட்டை இருட்டால் தான் எடுக்கணும். முல்லை முள்ளாலே எடுப்பது போல இருட்டை இருட்டாலே எடுக்கிறாள் இவள் அப்படின்னு சாய்க்கிற இடத்துல அந்த பலஸ்ருதி பாசனத்துல சாதிச்சு சுவாமி தேசிகன் இந்த இந்திரன பத்ததிய சமாப்தி பண்றார். பாதுகை என்பது ஆழ்வார்னு சொன்னார். நீல ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கு. எம்பெருமான அடையாததுனாலே வந்த துக்கத்தினாலே உண்டான அவருடைய பாசுரங்கள். சுவாமி நம்மாழ்வார் பெருமாள் சட்டுன்னு வரல, அதனால அழுது அழுது பாசுரங்கள் பாடுறார். அந்த கருத்தை நாம் அறிந்து கொண்டாக சம்சாரத்தை உண்டாகிற துக்கமானது போறது. ஒருவன் தன்னுடைய பாபங்களை நான் தினம் தினம் அனுஷ்டிக்கிற நம்ம அனுஷ்டானத்து வரக்கூடிய பாபங்களை பெருமாள் வந்து தனக்கு அகப்பிடலையே நம்மளால பெருமாளை சேவிக்க முடியல. அந்த அந்த தாபம் அந்த ராகம் அந்த ஆர்த்தி இருக்கணும், அது எல்லாத்துக்கும் ஆழ்வாடி திவிசுக்கி சேவிக்கும் போது போறது, அது நிசந்தேகம் அப்படின்னு காட்டுற இந்த பாசுரத்திலே இதோட இந்திரன பத்ததி பூர்த்தியாகிறது. அடியேன் அடுத்த பத்ததி நாளை சேவிக்கலாம். கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.